శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కిక కేసరీ వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదా హృది యస్య వాక్పృత్తి పర్యంతా యతి రాజ సరస్వతీ తస్మై వేదాంత గురవే భూయో భూయో నమో నమః విశుద్ధ విజ్ఞాన ఘన స్వరూపం విజ్ఞాన విశ్రాణన బద్ధ దీక్షం దయానిధిం దేహభృతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే. స్వామి దేశికనుడైన సంకల్ప సూర్యోదయత్துல இப்பொழுது நம்ம அந்த 9வது அங்கத்தை பார்த்துட்டு இருக்கோம். இந்த 8வது அங்கத்தை பார்த்துட்டு இருக்கோம். 8வது அங்கத்துல மகாமோகனுடைய மந்திரிமார்கள் எல்லாரும் வீழ்த்தப்பட்டார்கள். மகாமோகனே நேர யுத்தத்துக்கு வர அந்த மகாமோகனுக்கும் விவேக மகாராஜாவுக்கும் நடக்கிற யுத்தத்தை பத்தி தான் இப்போ தும்புருவும் நாரதரும் சொல்லிட்டு இருக்க. இதுல வரச்சே மகாமோகனோட யுத்தம் பண்ணச்சே எத்தனையோ, அதாவது மரியாதா தீதம்னு சொல்றது, யுத்தத்துக்குன்னு ஒரு சில நிலைப்பாடுகள்லாம் உண்டு. யுத்த தர்மம்னு தர்மம், அந்த தர்மங்கள்லாம் மாறி போயிடுறது. மகாபாரத யுத்தத்துல கூட அபிமன்யு வதம் வரச்சே யுத்த தர்மத்தை மீறி நடந்துண்டா என்று சொல்றது. அதே மாதிரி வரச்சே துரோணாச்சாரியருடைய வதம் வரச்சே கூட அஸ்வத்தாமஹதஹா குஞ்சரஹான்னு சொல்லிட்டு அஸ்வத்தாமஹதஹான்னு தர்மபுத்திரர் வாயால சொல்ல வச்சுட்டு அதுல ஒரு ஏமாத்தல், சின்னதா குஞ்சரஹான்னு அஸ்வத்தாமான்னு ஒரு யானைக்கு ஒரு பேரை வச்சுட்டு அந்த அஸ்வத்தாமான்ற பேர் இருக்கிற யானை போயிடுத்து. முதல்ல சொல்லச்சே அஸ்வத்தாமா ஹதஹான்னு சொல்ற. இத கேட்ட உடனே தர்மபுத்திரர் வாயால இந்த வார்த்தையை கேட்ட உடனே அவர் துரோணாச்சாரி இனிமே நமக்கு என்னத்துக்குன்னு சொல்லி பானத்தை கீழே போட்டுறார். அப்ப திருஷ்டத்யும்னன் வந்து துரோணாச்சாரியர் அவர் இது வதம் பண்ணிடுறாருன்னு சொல்லி பாக்குறோம். நம்ம இப்ப அந்த அஸ்வத்தாமா ஹதஹான்றது அது வரைக்கும் உறக்க சொல்லிட்டு குஞ்சரஹான்னு யானை பேரு அதை மொள்ள சொல்லி அதுலயும் யுத்த தர்மத்தை தர்மபுத்திரரை மீறிட்டே என்றெல்லாம் சொல்றது. இப்படி யுத்த தர்மத்தை மீறதுன்றது இருக்க மகாமோகனுக்கு ரொம்ப ரொம்ப சகஜமான ஒரு விஷயம். ஆகையால இதெல்லாம் மீறி யுத்தம் பண்ணிட்டு இருக்கான். அப்படி யுத்தம் பண்ண வரச்சு எப்படி இருக்கு என்ன என்கிற நிலைய பத்தி இப்ப பாக்கிறோம். இதுல வந்து நாரதர் சொல்றார், நூனம் இதானீம் அத்தியாசன்னகாம் விவேகசிய மனோரத லாபகாம். இப்ப சீக்கிரமாவே விவேக மகாராஜாவுடைய எண்ணம் நிறைவேற போறது, அதுல ஒன்னும் சம்சயமே இல்லை என்று சொல்ற. அத்திரஹி துராசா துர்மான ஜுவலன சலன மத மாத்தரிய குஹன பரிவாத துரோக பிரபதி பரிவாரஸ்துதகதி. இப்ப என்னாச்சு எல்லாம் பாருங்க. துராச துரகங்காரம், சூது கொழுப்பு, பகை துவேஷம், மோசம், ஒவ்வொருத்தரையும் வெய்யறது பழிக்கிறது துரோகம் பண்றது, இதெல்லாம் மகாமோகனுடைய பரிஜனங்கள். ஆசையில ரெண்டு விதமான ஆசை, சத்விஷயத்துல ஆசைப்படுறது நியாயமானது, துராசை விபரீதத்துல ஆசைப்படுறது, சத்விஷயம் தவிர மீதி விஷயத்துல ஆசைப்படுறது, அது பண்ணாக்க ரொம்ப ரொம்ப தப்பு. பெருமாளிடத்துல பிரார்த்தனை பண்ணச்சே கூட எதை பிரார்த்தனை பண்ணலாம் எதை பிரார்த்தனை பண்ணக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லிருக்கு. சாஸ்திரம் சொல்லிருக்கு நாம அதுக்கு மீறியும் தான் எத்தனையோ காரியம் பண்றோம், அந்த மாதிரி பண்றோம். ஞான பக்தி பகவத் விஷயமான ஞானம், பிரம்ம ஞானம், இந்த ஞானம் நமக்கு சம்பூர்ணமாக இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணலாம்னு சாஸ்திரம் சொல்லு. அதே மாதிரி பக்தி, பெருமாளிடத்துல பக்தி, இது மேல்மேலும் வளரணும் என்று பிரார்த்தனை பண்ணலாம். இது தவிர வேற எதையும் நம்ம பிரார்த்தனை பண்ண வேண்டியது தேவையில்லை, பண்ணவும் வேண்டான்னு சாஸ்திரங்கள்லாம் சொல்லிருக்கு. அதாவது ஐகமான பலன்கள், இந்த லோகத்துல நாம அனுபவிக்க கூடிய சுகங்களுக்காக பெருமாளை பிரார்த்தனை பண்ண வேண்டாம், இந்த லோகத்துல நமக்கு வரக்கூடிய அனிஷ்டங்கள், நாம விரும்பாதது அது போகணும்ன்றதுக்கும் தேவையில்லை. தானா நம்மளுடைய பாப விசேஷத்தினால அனிஷ்டங்கள்லாம் நமக்கு வந்திருக்கு, அதுவே போயிட போறது பெருமாளுடைய கட்டாட்சத்தினால என்கிற ஒரு விசுவாசம் இருந்தா போறும் என்பது ஆச்சாரியர்களுடைய வார்த்தை. அதுல எவ்வளவு தூரம் நம்மளால அனுஷ்டிக்க முடியறதுன்றது அடுத்தது பார்ப்போம். ஒண்ணுமில்லாத இருந்தா கூட ஒரு ஆபீஸுக்கு 10 நிமிஷம் லேட் ஆயிடும் போல இருந்தா அது கூட பெருமாளை பிரார்த்திக்கணும் போல நம்மளுடைய எண்ணம் தோன்றது. ஆகையால சரி, எங்கேயும் போகாத பெருமாளுடையே எல்லாரும் பிரார்த்திக்கிறாள், அந்த வரைக்கும் ஒரு சந்தோஷப்படலாம் என்றுதான் சொல்லணும். அதுல இங்க துராச துர்மானம் என்றது சொல்றது, துராச துர்மானம், துரஹங்காரம்னு சொல்றது, துர்மானம்ன்றது இருக்க அகங்காரம், எந்த விஷயத்துல அகங்காரம் படலாம், சிலதுல அகங்காரப்படலாம், சிலதுல அகங்காரப்படக்கூடாது. நம்மளாம் பெருமாளுடைய பக்தர்கள் என்கிற விஷயத்துல அகங்காரப்படலாம். அகங்காரம்னா என்ன? நம்ம இதனால சந்தோஷப்படலாம், நம்மளாம் பகவத் பக்தியோடு இருந்துருக்கோம், பெருமாளிடத்துல பக்தியோடு இருந்துருக்கோம், இப்படிப்பட்ட ஆச்சாரியர்கள் நமக்கு கிடைச்சிருக்கா, இவாளுடைய அனுகிரகத்தினால நமக்கு சகல க்ஷேமங்களும் ஏற்பட போறது என்கிற எண்ணங்கள்ல வரைச்சு நாம அகங்காரப்படலாம். ஆனா மீதி விபரீதத்துல நான் தான் பெரிய பணக்காரன், செல்வ செருக்கு, ஏற்கனவே சொன்னார் 4 விதமான செருக்குகளை பத்தி சொல்லி சொன்னார். மொழியை கடக்கும் பெரும் புகழாம், வஞ்சம குறும்பாம், நம் கோரத்தாழ்வான், சரண் கூடிய பண்ணு, வித்யா மதம், தன மதம், இப்படி இந்த மதங்கள்லாம் பத்தி ஏற்கனவே சொல்லிருக்கிறவ. அவைகளெல்லாம் விட்டுட்டு துராசா துர்மான துரகங்காரம் சூது சலனம், அதுல நேரடியா சொல்லாத விபரீதமாக சொல்றது. அதாவது எந்த விஷயத்தையும் மறைஞ்சுட்டு சொல்றது, வார்த்தை ஒண்ணு செய்யறது ஒண்ணு இப்படி பண்றது, எல்லாமே ஒரு சலன்னு சொல்றது, நேர் விபரீதம் தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. சூது, அவளை எதனா பண்ணி விழ வைக்கிறது இப்படிப்பட்டதாக இருந்திருக்கிறது. அதுக்கப்புறமா மத மாத்சரியம், மதம் நமக்கு தெரியும் எல்லாத்தினாலையும் ஒரு பெரிய திமிரோட இருந்திருக்கிறது இருக்க, அது மதம். அந்த மதம் மதம் மாத்ன்றது பகை, நிஷ்காரணமான ஒரு பகை, யாரிடத்துல மாத்சரியம் பண்றது, பெரிய வித்வான்கள் இடத்துல இது பண்றது, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு மாத்சரியம் வருது. என்னத்துக்கு எல்லாரும் பண்டிதா சமதரிசனஹான்னு தான் சொல்லிருக்கு, அப்படி பாக்குறது இல்ல, நான் பெரியவன் நீ பெரியவனா சொல்றது, இப்படி இதனால ஒரு பகை ஏற்படுறது. மாத்சரிய குகனா பரிவாதம் வந்த ஒரு பிறரை பழிக்கிறது, வஞ்சனை பண்றது, இதெல்லாம் குகனா பரிவாதம், துரோகம். பரிவாதம்னாக்க பழிக்கிறது, நிஷ்காரணமாக பழிக்கிறது. அவ நன்னா இருந்தாள்னா கூட அவளை பத்தி எதனா ஒரு தோஷத்தை கண்டுபிடிக்கிறது, இப்படி பரிவாத துரோகம் பண்றது, நம்மள நம்பி ஒப்படைச்ச காரியங்களை செய்யாமல் இருக்கிறது, இல்ல அதை விபரீதமா பண்ணி அவளுக்கு அழிவு ஏற்படும்படியாக பண்றது. இதெல்லாம் வந்து பரிவார ஸ்துதகதி, இவையெல்லாம் மகாமோகனுடைய பரிவாரங்கள். அவையெல்லாம் ஸ்துதகதி என்ன சொல்லிட்டார், அதாவது ஏற்கனவே இருந்ததுன்றது ஆயிப்போச்சு, இப்ப இல்ல, எல்லாம் போயிடுச்சு. தேவையானதோ தேவையில்லாதோ ஆசை வரப்போறது. அதே மாதிரிதான் துர்மானமோ சலமோ சலனமோ மதமோ இதெல்லாம் வந்து விவேகம் வர வரைக்கும் தான் இதெல்லாம் இருந்துட்டு இருக்கும். விவேகம் வந்துட்டோம்னாக்க இது எதுவுமே இருக்காது. ஆகையால மன்னித விவேக பிரதிமுகம் மகாமோகம் உபாயாதி சமரம். ரொம்ப ரொம்ப குரூர புத்தியுடையவனாக இருந்திருக்கிற மகாமோகம் ஸ்வயம் உபாயாதி சமரம், அவனை தன நேரம் வந்துருக்கா என்கிற விஷயத்தை தான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். மனிஷா சாரத்தியம் எப்படியும் ஜெயிச்சுள்ளான்னெல்லாம் ஒரு எண்ணம் மனசுல இருந்திருக்கிற ஒரு ஒரு இந்த மாதிரி ஒரு எண்ணத்தினால நாம ஜெயிச்சுள்ளா நாம ஜெயிச்சுள்ளான்னு நினைச்சிட்டு இருக்கிறது. எதிரியினுடைய பலத்தை பத்தி பார்க்கவே பார்க்காமல் இப்படி பண்றது இருந்திருக்க இதுதான் மகாமோகனுடைய ஒரு செயலாக இருந்திருக்கு. அந்த மனிஷைய சாரதியாக உண்டு இவன் என்ன பண்றான், இவர் சந்தோஷமா விவேகன் இப்ப எல்லாம் மகாமோகனுடைய மந்திரிமார்கள் எல்லாரும் அழிந்து விட்டார்கள், ஆகையால இனிமே தனக்கு ரொம்ப ஜெயன் நிச்சயம் என்கிற எண்ணத்தோடு இருந்திருக்கிற விவேகர் மகாராஜாவினுடைய அவனோட சண்டை போடணுன்றதுக்காக மகாமோகனே யுத்தத்துக்கு வந்துட்டான் என்பதை பார்த்தோம். நம்ப பிரத்யாசன்னம் பிரதிபடமிக பிரத்யுதேதா விதத்தே காடா மருகஸ்புரண குடிலான் கர்மோதானே தூரோத்தூதஸ்வபரநியதிஹி துர்மதிம் பிரேக்ஷமாணஹ ராகாபிக்யம் ராகாபிக்யம் துரிதஜலதிம் காஹதே மோஹவீரஹ. பிரத்யாசன்னம் பிரதிபடமஹ பிரத்யுதேதா விதத்தே. இப்போ விவேகம் மகாராஜா சண்டை போடுறதுக்கு வந்திருக்க, அவர் தான் எதிரியாக இருந்திருக்கார் மகாமோகனுக்கு. பிரத்யாசன்னம் பிரதிபடமிக பிரத்யுதேதா விதத்தே இப்போ வில்லுல பானத்தை அத வந்து நான் பூட்டி அம்ப அதோட சேர்த்து எந்த இலக்கோ அந்த இலக்கை நோக்கி பானத்தை விடணும். காடாமருஷஸ்பரண் கோட்டிலான் கார்முகே திருஷ்டி பார்த்தானே. பார்த்திருக்கு ஒரே ஒரு பெரிய கோபம், அந்த கோபமான ஒரு இதாவது தம்முடைய மந்திரிமார்கள் இத்தனை பேர்களையும் அழிச்சிட்டானே விவேகன் என்று விவேகன் மேல ஒரு பெரிய கோபம். அதோட இதனால என்ன எடுத்து இந்த கண்கள்லாம் அப்படியே செவந்து போய் கோபத்தினால இது பார்வை எல்லாம் விபரீதமா போயிடுது, நேர் பார்வை இல்லாத போயிடுது, அந்த கோணலாம் பார்வையாக இருக்கு. இப்படிப்பட்ட பார்வையினால வந்துடுது. அதனால அவன் என்ன பண்றான்னா ஸ்போரண குட்டிலான் கார்முகையே திருஷ்டி பார்த்தானே. இந்த இலக்க வைக்கணும், யார் நேரம் இருக்காளோ அவளைதானே லட்சியத்தை பார்த்துதானே வில்ல இதை பண்ணி அம்ப குறி பார்த்து அடிக்கணும். இது இவனுடைய பார்வையே கோணலா போயிடுச்சுனாக்க எங்க இந்த லட்சியத்தை பார்க்க முடியறது, லட்சியத்தையே பார்க்க முடியல. இப்படி கோணலான பார்வைகளோட கூட அந்த லட்சியத்தை அவன் பாக்குற மாதிரி பண்ணிட்டு இருக்கான். அவன் தூத ஸ்வபரணியதிம் துர்மதிம் பிரேட்சமானா துரோதூர ஸ்வபரணியதி அப்படின்னு சொல்ற, அதோட ஒரு வக்ரபூதமான வக்ரமாக இருக்கிற ஒரு பார்வை. இந்த மகா மோகம்னாக இருக்கிறவன் என்ன பண்ணுவான்னா, மனசுல ஒரு வக்ரம் வந்துடுத்துனாக்க தன்னுடைய மனைவி துர்மதிய தான் பார்ப்பான். இவன் நேர பார்க்காத துர்மதிய பார்க்கச்சு அவளை மனைவிய பார்த்துட்டு இருக்கான். அவனால எதையும் சாதிக்கவே முடியாது, இந்த மாதிரி சன்னிவேசத்துல எதுவுமே பண்ண முடியாது. ஆகையால இப்படி மனைவிய பாக்குறவனாக இருந்துண்டு யுத்தம் பண்ணிண்டு, ஒரு பக்கத்துல மனைவிய பார்த்துண்டு யுத்தம் பண்ணணும்னு சொல்லிட்டு அம்ப ஈவதற்கு இலக்க ரெடி பண்ணான்னாக்க அப்போ அதுவும் தப்பி போயிடும். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டாக்க, மகாமோகனுடைய இப்படிப்பட்ட ஒரு இந்த நடவடிக்கையினால அவனுக்கு மகாமோகனுக்கு இனிமேல் துர்மதியனுடைய நிரீக்ஷணமும் இல்லாத போயிடும். அவன் அழிஞ்சு போயாச்சுன்னாக்கா துர்மதியை மாத்திரம் எங்கேருந்து பார்க்க போறான், அதுவும் இல்லாத போயிட போறது. மனைவிய பாக்கிறதுன்றது அந்த ஒரு நிலைப்பாடு இல்லாத போயிடும் என்பதாக சொல்லி சொல்ற. துர்மதிம் பிரேட்சமானா ராகாபிக்யம் துரதஜில் துரித ஜலதிம் காகதே மோகவீரஹா மோகவீரஹா காகதே ஜலதிங் காகதே துரித ஜலதிங் காகதே. பாபமாகின ஒரு பெரிய சமுத்திரம், அந்த சமுத்திரத்திலேயே மூழ்கி மூழ்கி இருந்துட்டு இருக்கான். இது எப்பேற்பட்டதுன்னா அவளிடத்துல துர்மதியின் இடத்துல வைத்திருக்கிற ஒரு காதல், ஒரு பிரீதி. இது விபரீதத்துல தான் கொண்டு முடிய போறது. சுமதியின் இடத்துல வச்சிருந்தாக்கா அது நல்லதுல போய் முடியும், துர்மதியின் இடத்துல போய் காதல் வச்சோமானாக்கா அது விபரீதத்துல தானே போக போறது. அந்த விபரீதத்துல தான் இவன் அப்படியே மூழ்கி மூழ்கி எழுந்துட்டு இருக்கான். இதுதான் மகாமோகனுடைய நிலை. இத நாரதர் சொல்ற, சொன்ன உடனே தும்புரு பக்கத்துல இருந்துட்டு கேக்குற, ஒரு அவருக்கே ஒரு பயம் வருது. சபய சம்பிரமாத் சம்பிரமாத் பூதம், அங்க ஒரு பரபரப்பு ஏற்படுறது, பயம் ஏற்படுறது, ஒரு ஆச்சரியம் இருந்துட்டு இருக்கு. இது எல்லாத்தோடையும் சேர்ந்து பாக்குற பகவன் அதிகோர விருத்தி ரசௌ காப்பதேனம் அவதீர்ணா. ஒரு ரொம்ப பயங்கரமான ஒரு விஷயம் இது. பார்த்தோம்னாக்கா மகாமோகனுடைய தேரெல்லாம் ஒண்ணு ஒன்னா இல்ல வரிசை வரிசையாக வந்துருக்கு. இப்படிப்பட்ட தேர் வரிசைகளோட கூட மகாமோகன் யுத்த களத்துக்கு வந்துட்டு இருக்கான். பார்த்தா ரொம்ப பயங்கரமா இருந்துட்டு இருக்கு. தும்புரு சொல்ற, உத்பட்டக பந்த தாண்டவ தாண்ட உன்மத பாருண்ட துண்ட ஹத முண்டம் ரணபூமி மண்டலமசோ மண்டலமிவச்சரதி மோகதண்டேஷஹா ரணபூமி மண்டலம் அசௌ மண்டலம் இவ சரதி இஹ சரதி. மண்டலம்னாக்க ஒரு சுத்தி சுத்தி வருது, வட்டமிடுறதுன்னு அர்த்தம். இந்த கழுகெல்லாம் ஸ்மசானத்தை சுத்தி சுத்தி வரும். இது ஏன் சுத்தி சுத்தி வருதுன்னாக்க அங்க அதுகளுக்கு அந்த கழுகுகளுக்கு உண்டான ஆகாரங்கள்லாம் இருக்கும், அதுக்காக தான் அது சுத்தி சுத்தி வருது. இங்க இவன் என்ன பண்றான்னாக்க மகாமண்டம் அதில் ஒரே ஒரு நிமிஷம் எல்லாத்தையும் எடுத்து உள்ள வச்சிருந்தேன் அப்புறம் உன் சாமான அங்க வச்சுக்கோ. இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்கணும். நம்ம மகாமோகனும் யுத்த பூமிக்கு வந்திருக்கான், யுத்த பூமியில சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கான். இந்த சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கிறது கருடன் வட்டம் விடுறது வேற, கழுகு வட்டம் விடுறது வேற. இது கழுகு வட்டம் விடுற மாதிரி இருந்துருக்கு. கழுகு என்ன பண்ணும், ஸ்மசானத்துல இருக்கக்கூடிய வஸ்துக்கள் எல்லாம் அது சாப்பிட்றதுக்கு எப்ப வரும், என்ன வரும், என்ன வரும்ன்றதுக்கு சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கும். அதே மாதிரிதான் இவனும் மகாமோகன் என்ன பண்றான்னா, யுத்த பூமியே ஒரு மண்டலமாக இருந்துட்டு இருக்கு. இந்த மண்டலமா இருந்துட்டு இருக்கிற யுத்த பூமியில இவன் வட்டமிட்டு வந்துட்டு இருக்கான் என்று இந்த இடத்துல சொல்ற. அதனால உத்பட்டம் என்று சொல்ற. இங்க இப்படி தொடர்க்க ఉద్భట కబంధ తాండవం உன்மாத பாருண்ட துண்ட ஹிருதமுண்டம் ரணபூமி மண்டலமசௌ மண்டலமிக சரதி மோகதண்டேசா. அங்க இதுவரைக்கும் நடந்த யுத்த பூமியில எத்தனையோ பேர் தலை இல்லாதையும் கால், அதாவது உடம்பு இல்லாதையும், தனித்தனியா கால் கை கால்லாம் வேற வேறையாகவும் இப்படி எல்லாம் இருந்துட்டு இருக்கா. இதுல என்ன ஆறுதுன்னா, இந்த முண்டெல்லாம் மேல் அதுவே துடிக்கிறது. அது உத்பட கபந்த தாண்டவம், இந்த உடல் வேற முண்டம் வேற இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுனால அது சேதம் பண்ண உடனே அது துடிக்கிறது. தாண்டவம் தாண்டவம் உன்மத பாருண்ட துண்ட ஹிருத முண்டம். இது பாருண்டம்னு ஒரு பட்சியாம். இந்த பட்சி அதுல இந்த முண்டங்கள்லாம் இருக்கச்சு, அதனால அப்படியே அது மூக்கால அது தலையெல்லாம் தூக்கிட்டு போயிடுறது, இத்த தூக்கிட்டு போயிடுறதுதான். ரணபூமி மண்டல மசவு மண்டல மிக சரதி மோக தண்டேசகம், இதெல்லாம் சாப்பிடணும்ன்றதுக்காக அந்த இடத்துல அந்த பாருண்ட பட்சியில் பட்சி போயிட்டு இருக்கு. அப்படிப்பட்டதான யுத்த பூமிய மகாமோகன் மோகதண்டேசகா சரதி மண்டலம் மிக ராஜா. இது ராஜா எப்படி இருந்திருக்கானோ அந்த அந்த மாதிரின்னு அர்த்தம் இருக்கு. பாத்தால க்ஷிப்த பந்த், அந்த மகாமோகன் இந்த சண்டைக்கோசரம் வர விஷயத்த பாக்குறான். அங்கேருந்து தும்புரு பாக்கச்சே எவ்வளவு வேகமா வரான், என்ன சமாச்சாரம் அப்படின்றதுக்கு. பாத்தால க்ஷிப்த சிந்து பிரசகலித குலக்ஷ்மாபிருதுகீல பூமி நிர்தூதாதித்ய சந்திர த்யுதிகண நிபிட த்வந்த நீரந்ததிக்கஹ வேதசௌத பிரபேதி விகடித பவன ஸ்கந்த பரியஸ்ததாரஹ பிராரப்தோசௌ விவேக பிரதிரதி நிமஹானி ஆஹவே மோஹவேகஹ. ஆகவே மோகவேகா, ஆகவம்னா யுத்தம். இந்த யுத்தத்தினுடைய யுத்தத்துல மோகனுடைய வேகம், மகாமோகனுடைய வேகம் எப்படி இருக்குன்றத பத்தி சொல்லி சொல்ற. பாதாள க்ஷிப்த சிந்து, இந்த சமுத்திரத்துல அப்படியே அந்த வேகத்துல சமுத்திரம் போய் பாதாளத்துக்கு போய் விழுந்துடுறதுதான். பாதாள க்ஷிப்த சிந்து பிரசகலித குலக்ஷ்மாபிருதுகீல பூமி, இந்த பூமியில பூமியெல்லாம் தாங்கின்னு இருக்கிறது பர்வத்தங்கள். குலக்ஷ்மா குலபர்வத்தங்கள்னு சொல்றது, எட்டு பர்வதங்கள் பூமியை தாங்கி இருக்கின்றன சொல்றோம். இந்த எட்டு பர்வதங்களும் சிதிலம் ஆயிடுத்து. இந்த வேகத்துல மகாமோகன் யுத்தத்துக்கு வர வேகத்துல துல் துளா ஆயிடுத்து. அதனால என்ன ஆயிடுத்து, பூமி அந்தந்த இடத்துல இந்த குலப்பர்வதங்கள்லாம் தாங்கிட்டு இருக்கிறதுனால அந்த மூளைக்கு மூளை அப்படியே நிக்கிறதுக்கு ஒரு சன்னிவேசம் ஏற்பட்டிருந்து அது போயிடுத்துனாக்கா, இப்ப கதவு இருக்கு, கதவுல தாழ்பால் போடுறோம், ஓரத்துல ரெண்டு பக்கத்துலயும் கீழ் வைக்கிறோம், இந்த நுனியெல்லாம் வச்சு வைக்கிறோம். இந்த மாதிரி இருக்கச்சேதான் அது கதவு நிக்கிறது, இல்லைன்னா கதவு தொபில் கீழே விழுந்துரும். அந்த மாதிரி மலைகள்லாம் தாங்கிட்டு இருக்கிற வேண்டிய ஒரு சன்னிவேசத்துல அந்த எண்டெல்லாம் இல்லாதபடி மலைகள்லாம் போயிடுத்துனாக்க, இந்த சமுத்திரமும் போய் பாதாளத்துல போயிடுத்துன்னா பூமி ஆதாரம் இல்லாததாக போயிடுதான். நிர்தோதாதித்ய சந்திர த்யுதிகண நிபிட துவந்த நிரந்ததிக்கா. இதோட மாத்திரம் இல்ல, நிர்தூதாதித்ய சந்திரன், சந்திரன் சூரியன் இவைகள்லாம் இல்லவே இல்லாத போயிடுச்சு. ஏன்னா அதனுடைய கதி சொல்லணுமே, இப்போ கார்த்தால வேள்ல உதயகிரியிலிருந்து உதயமாயி அஸ்தமனத்துல போய் மலையில போய் மறையறது, இதுதான் நாம பார்த்துட்டு இருக்கோம். மலைகள்லாம் இல்லாத போயிடுச்சு, அதுக்கு அதனுடைய கதி சுழற்சிக்கு உண்டான ஒரு நிலையே இல்லாத போயிடுச்சு. அதனால இது எல்லாம் சூரியன் சந்திரன் எல்லாம் இல்லவே இல்லாத போயிடுத்து. நிர்தூதாதித்ய சந்திர த்யுதிகண நிபிட துவந்த நிரந்தரதிக்கா. சூரியன் சந்திரன் இதெல்லாம் ஒரு சைக்கிள்ல வர வேண்டியது தானே, இது இல்லாத போயிட்டதுனால சூர்வன் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் இதுகளுடைய பிரகாசம் இல்லாத போயிட்டதுனால எங்க பார்த்தாலும் ஒரே இருட்டா போயிடுத்து. நிபிடத்வந்த நீரந்திரதிக்கா வேத சௌத பிரபேதி. இவனுடைய ஒரு சப்தம் ஒரு, அதாவது அந்த சப்தம் என்ன பண்றதுன்னா பிரம்மலோகத்துல பிரம்மாவனுடைய மாளிகைக்கே ஒரு அதிர்வை ஏற்படுத்தக்கூடியதாக இருந்துட்டு இருக்கான். விகடித பவனஸ்கந்த பரியஸ்தார, இந்த நட்சத்திரங்கள்லாம் அப்படியே கீழே தள்ளி விடுறது, அப்படிப்பட்டதாக இருந்துட்டு இருக்கு. பிராரப்தோசம் விவேக பிரதிரதினி மகான் ஆகவே மோகவேகான். விவேக மகாராஜா அவனுடைய சண்டை போடணுன்றதுக்காக, அவரோட சண்டை போடுறதுக்காக ஆகவே மோகவேகா, யுத்த பூமியில மகாமோகனுடைய வேகமானது பிராரப்தா தொடங்கத்தை விட்டு இவ்வளவு வேகத்தோட இப்படி வந்துட்டு இருக்கான் என்று சொன்னார். இத சொல்லச்சே தும்புருக்கு பயமாக இருந்துருக்கு, ஆச்சரியமாக இருந்துருக்கு, என்னாகுமோ என்னாகுமோன்னு ஒரு பரபரப்பெல்லாம் இருந்துருக்கு. மகாமோகனுடைய வேகத்தை பார்த்த உடனே நாரதர் அங்க பாக்குறேன், அவருக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அப்பா நீ அச்சமே கொள்ள வேண்டாம், நீ பயப்பட வேண்டாம், இங்க ஒரு நிலை நடக்கிறது, ஒரு சன்னிவேசம் பாரு, என்ன அழகா இருக்கு பாரு என்று சொல்ற. சஹர்ஷ சம்பிரமம் சகே திருஷ்டியா வர்தசே பசிய பசிய. இப்ப நல்ல காலம் வந்துடுத்து, உனக்கு நல்லது ஏற்பட போறது. இப்போ இப்ப ஒரு விஷயத்த பாரு என்றார். அப்ரத்யூட சரகம் சுராசுரகணைஹி அக்ஷோபிதோ ராட்சசைஹி அத்ய பிரத்யவருத்த வைரி சமரோத்சேகே விவேகேஸ்வரே ஸ்வஸ்த பிரத்யயிதம் வ்யதோஷ மலின ஸ்வர்வாச துர்வாசனா மூலச்சேத விலீயபான மகிமா மோகஸ்ய மோகஸ்யதா. மோகஸ்ய மோகஸ்யதா, ஸ்யதாக வேகம். இப்ப இவன் சொன்ன மோகனுடைய வேகம் யுத்த வேகத்துல பிரபாதமா இருந்துட்டு இருக்கு, இதெல்லாம் சமுத்திரமே பாதாளத்துக்கு போய் சேர்ந்துடுத்து, மலைகள்லாம் சிதறி போயிடுத்து, அப்படி இப்படின்னு ஒரு பிரமாதமா தும்புரு சொன்னீங்க, இங்க என்ன நடக்கிறது தெரியுமா என்று சொல்லி சொன்னார். இத்தனை நாள் வரைக்கும் அப்ரத்யூட சரஹா சுராசுர கணைகி ரத்னகணைகி அக்ஷோபிதா ராட்சசேகி. இத்தனை நாள் வரைக்கும் மகாமோகனுடைய வேகம் இருந்திருக்க தேவர்களிடத்திலேயோ ராட்சசுரர்களிடத்திலயோ அசுரர்களிடத்திலயோ ராட்சசர்களிடத்திலேயோ அவளிடத்துலாம் எதிர்த்து திரும்ப முடியாததாக இருந்துட்டு இருக்கும். அதாவது இது தடுக்க முடியாததாக இருந்துட்டு இருக்கு. இப்ப இது காத்து வேகம்ன்றதுக்கு எதிர ஒரு தடுப்பு இருந்ததுன்னா அது ரிட்டர்ன் ஆகும் எதிர்வரைக்கும். தடுப்பு இல்லாத வரைக்கும் அது அப்படியே போயிட்டே இருந்துட்டு இருக்கும். இப்ப இதுவரைக்கும் தடுப்பு இல்லாததாக இருந்திருக்கு. என்ன அர்த்தம்? மோகத்துல இழியாதவர்கள் யாருமே கிடையாது. தேவதைகளும் மோகத்துல இழுகிறவள் தான், ராட்சசர்கள் அசுரர்கள் எல்லாருமே மோகத்துல இழிந்தவர்கள் தான். ஆகையால மோகம் என்பது எந்த ஒரு சமயத்திலையும் தடைபடாததாக இருந்திருக்கு, அதுல ஒன்னும் சந்தேகமே இல்லை. அப்படி இருந்தாலும் கூட அத்ய பிரத்யவருத்த வைரி சமரோத்ஸகே விவேகேஸ்வரே. இப்போ யாரோட சண்டை போறது? இத்தனை நாள் வரைக்கும் தடைபடாத வேகத்தோட இருந்தவன் இப்ப மகாமோகன் விவேகனோட சண்டை போடுறான். இந்த விவேகனோட சண்டை போடச்சு அந்த வேகம் மொத்தம் தடைபடுறது. எப்படி தடைபடுறதுன்றது தான் முக்கியமான ஒரு விஷயம். இது என்னன்னா துர்வாசனைன்னு ஒண்ணு. துர்வாசனைன்னா நம்மளுடைய பாப விசேஷங்கள்னால நாம நிறைய பாப்பங்கள்லாம் பண்ணிருப்போம். இப்ப நாம பாப்பம் பண்ணதுல இருந்து குறைஞ்சு போயிடுத்துன்னா கூட, பாப்பம் பண்றது குறைஞ்சு போயிடுத்துன்னா கூட, இத்தனை நாள் பண்ணின பாப்பத்தினுடைய வாசனை இருந்துட்டு இருக்க அதுலயே மீண்டும் மீண்டும் நம்மள பாப்ப செயல்களை செய்யும்படியாக பண்ணும். அந்த துர்வாசனைய நாம அழிச்சிட்டோம்னாக்க இந்த மோகத்தினுடைய வேகம் தடைபட்டு போயிடும். அததான் துர்வாசனையினுடைய மூலோச்சேதம் பண்ற. வெறுமை ஏதோ துர்வாசனைய ஒரு மரமாட்டம் ரூபணம் பண்ணிட்டு அதுல ஒரு களைய வெட்டுறது இதை வெட்டுறதுன்றது இல்ல, மூலோச்சேதம் அதுல வேரோட களைஞ்சுறது. ஸ்வஸ்த பிரத்யதோஷ மலின சர்வாச துர்வாசனா மூலச்சேத விலீயமான மகிமா மோகஸ்ய மோகஸ்யதா. இதுல என்ன ஆகும்னா சொர்க்கலோகத்துல இருந்தவனாக்க ஸ்வஸ்தமாக இருக்கலாம் என்கிற ஒரு எண்ணம் இருந்துட்டு இருக்கு. இதுதான் நடக்க போறது. சொர்க்கலோகத்துக்கு போயிட்டுமானா எல்லாரும் ஸ்வஸ்தமாக இருக்கின்றது. இது எல்லாராலையும் நம்பப்படுறதாக இருந்துருக்கு. சொர்க்கானுபவம்ன்றது அவ்வளவு விசேஷம்னு எல்லாருமே நம்புறதாக இருந்துருக்கு. அப்படி இருந்துருக்கிற அந்த தோஷங்கள்லாம் சழித்வ துகமிஸ்ரத்வாதேகா தேஷாம் அத்தைவ பரிசீலத்வாம். அந்த சொர்க்கலோகமும் கூட அதுவும் நாசமடையக்கூடியதுதான். அதுவும் ஒரு காலம் இல்லைன்னாக்க ஒரு காலம் நமக்கு திருக்ஷீணே புண்ணிய மர்த்தியலோகம் பிரவிசத்தின்னு சொல்லிட்டு நம்மளுடைய புண்ணியங்கள் எல்லாம் குறைஞ்சு போயிடுத்துனாக்க மர்த்தியலோகம் பிரவிசத்தி மறுபடியும் இங்கேதான் வந்தாகணும். அது ஒரு நிலையானது இல்ல. ஒண்ணு அங்க வரக்கூடிய சுகம் இருந்துட்டு இருக்க ரொம்ப விபுலமான சுகம்ன்றது இல்ல, ரொம்ப அல்பமான சுகம் அத்தியல்பமான சுகம்தான் என்கிற ஒரு எண்ணம். இந்த எண்ணம் கணக்கு வந்துடுத்துனாக்க அந்த துர்வாசனையினுடைய மூலச்சேதம் பண்ணிடும். இந்த மாதிரி சொர்க்கத்துல போனா ஒரு அனுபவம் விசேஷமாக இருக்குன்ற ஒரு எண்ணம் இருந்துருக்க அதனுடைய மூலத்தையே வேறையே அறுத்து விடுறதாக இருந்துருக்கு. அப்படிப்பட்ட ஒரு துர்வாசனா மூலச்சேதம்ன்றது இப்ப நடக்க போறது. அதனால இவனுடைய தடைப்பட்டு போறது, மகாமோகனுடைய வேகம் தடைப்பட்டு போறது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். இதை நீ கவனிச்சு பாரு. நீ அனாவசியமா மகாமோகனுடைய வேகத்தை பார்த்து பயப்பட வேண்டாம் என்பதாக நாரதர் சொல்ற. அப்ரத்யூடகரஹா சுராசுரகணைஹி அக்ஷோபிதோ ராட்சசைஹி அத்ய பிரத்யவருத்த வைரி சமரோத்ஸகே விவேகேஸ்வரே. ஸ்வஸ்த பிரத்யஜிதம் வியதோஷ மலின சர்வாச துர்வாசன மூலச்சேத விலீயமான மகிமா மோகஸ்ய மோகசதா. இந்த ரெண்டு ஸ்லோகங்கள்னால நமக்கு தெரியப்படுத்துற விஷயம் என்னன்றத நாம பார்க்கணும். லௌகிகத்துல பாக்குறோம், இது நாடகம்ன்ற புத்தியில எடுத்துட்டவனாக்க இது மகாமோகன் ஒரு பாத்திரம், மகாமோகனுடைய பாத்திரத்துல வரக்கூடிய அவனுடைய வேகத்தை எல்லாம் அழிக்கிற விவேகன் என்று சொல்லி சொல்றோம். இதுதான் முக்கியமா தெரியறது, அவனுடைய வேகம் எல்லாம் தடைபட்டு போறதுன்றதுக்கு சொல்றோம். ஆனா இந்த இடத்துல நமக்கு தெரியப்படுத்துற விஷயம் என்னன்னு கேட்டோம்னா, விஷயங்களை பாகுபடுத்த தெரியாமல் ஒரு குருட்டு நம்பிக்கையாக அந்தகாரத்தோட பின்பற்றுபவர்களாக இருந்துருக்கிறதுக்கு ஒரு மோகம் கணக்கு இருந்ததுன்னாக்க அந்த விஷயத்துல ஒரு பற்று, ஏன் நமக்கு வேணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது, எனக்கு வேணும் வேணும் வேணும்னு ஒரு ஆசை. இது இல்லாட்டா எதனா ஆயிடுமா, நமக்கு விபரீதம் வந்துடுமா, அதை பத்தி எல்லாம் எனக்கு இல்ல, எனக்கு வேணும். இப்படி ஒரு தீவிரமான அபிசந்தி, அந்த வஸ்து விஷயத்துல ஒரு மோகம், அந்த வஸ்துல மாத்திரம் இல்ல நம்மளுடைய செயல்கள்லயும் ஒரு மோகத்தால செய்யக்கூடியதுன்றது பல செயல்கள்லாம் இருக்கு. இந்த மோகத்தால செய்யக்கூடிய செயல்கள்னால என்ன ஆகும்னாக்க நமக்கு விபரீதம் தான் ஏற்படுமே தவிர ஒரு காலத்திலையும் நல்லது ஏற்படாது. இதனால நமக்கு லோகத்துல இருக்கிறவாள் எல்லாரிடத்திலயும் நமக்கு ஒரு அவப்பெயர் தான் ஏற்படும். இது எல்லா இடத்திலயும் இருக்கும், இருந்தா கூட இவன் பாரு பிராந்தனாக இருந்துருக்கான், இவன் சரியா புரிஞ்சிக்காத வேலையை பண்றான், இவனுடைய மோகம் இவன் கண்ணை அழிக்கிறது மறைக்கிறது, எதிர இருக்கிற நல்லது கூட இவன் கண்ணுக்கு தெரிய மாட்டேன்றது, இப்படி எல்லாம் விவகாரம் பண்ணும்படியான ஒரு நிலை நமக்கு வரும். ஆகையால எந்த ஒரு விஷயத்திலையும் அந்த வஸ்து அந்த விஷயம் அதனுடைய நல்லது கெட்டது என்னத என்னன்றத பராமர்சிக்காமல் ஒருத்தனை பார்த்த உடனே அவனை பார்த்த உடனே அவனுடைய நடவடிக்கையெல்லாம் எதுவுமே பராமர்சிக்காமல் விவேகம் இல்லாம இவனை பார்த்தாலே இவன் எல்லாம் கெட்டவன் தான் தீர்மானம் பண்றதோ இவன் எல்லாம் நல்லவன் தீர்மானம் பண்றதோ அதனால அப்புறம் பிற்பாடு சிரமப்படுறதோ அந்த மாதிரி காரியங்கள்லாம் பண்ணக்கூடாதுன்றதுக்காக சொன்னார். அப்படி ஒரு காரியம் பண்ணினமானாக்க இந்த மோகத்தினுடைய வேகம் என்ன பண்ணும்னா இந்த மாதிரி காரியங்களை பண்ணும்படியாக பண்ணும். யாரையும் அதாவது அந்த விவேகம் பண்ணி இவன் நல்லவன் கெட்டவன்ற அளவுக்கு தெரிஞ்சுக்கும்படியாக பண்ணாது என்பத சொன்னார். அந்த வேகத்தை அடைபடுவதற்கு தடைபடுத்துவதற்கு எது காரணமா இருக்கும்னாக்க வேற ஒன்னும் வேணும், நம்மளுடைய பாப வாசனைய மூலோடு அறுத்துப்பமானாக்க வேரோடு அறுத்துப்பமானாக்கா போறோம். அது என்ன அவ்வளவு சுலபமான விஷயமா? நாம என்ன பண்ணோம்னா எல்லாரும் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப நமக்கு பெருமாளுடைய அனுகிரகத்தினால நல்ல புத்தி ஏற்பட்டிருக்கு, நல்ல புத்தி ஏற்பட்டதோடு இல்லாத சத்விஷயங்களை கேட்கணும்னு எல்லாம் ஒரு எண்ணங்கள்லாம் நமக்கு வந்திருக்கு. இவ்வளவு தூரம் நமக்கு வந்திருக்கச்சே அந்த பாப வாசனையும் நாம அதாவது சொர்க்காதி பலன்களோ இந்த லோகத்துல நாம பெறக்கூடிய மீதி பலன்களோ எல்லாமே ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் அழியக்கூடியவைகள் தான். அதனால அது நமக்கு கிடைக்காத போயிடுத்துனாக்க அதுக்காக விசாரப்பட வேண்டாம். நமக்கு ஆச்சாரிய கட்டாட்சம் இருந்தா போறோம், பகவத் கைங்கரியம் பாகவத கைங்கரியம் ஆச்சாரிய கைங்கரியம் இவையெல்லாம் நமக்கு இருந்தா போரும் என்கிற ஒரு எண்ணம் வந்ததுனாக்க அந்த துர்வாசனையாக இருந்திருக்க ஏற்கனவே சொல்லப்பட்டதாக இருக்கிற துர்வாசனைய அத மூலச்சேதம் பண்ணும், வேரோடு இல்லாமல் போயிடும், நாம்ளும் அந்த மாதிரி நடந்து கொள்ளணும் என்பதுதான் இந்த ரெண்டு ஸ்லோகத்தினால சுவாமி தெரிவிக்கிறார். நமக்கு விவேகாசனி வேகேன ஸ்வஸ்த பிரத்யைதவ்ய தோஷ மலின சர்வாச துர்வாசனா மூலச்சேத விதீயமான மகிமா மோகஸ்ய மோகசதா. உடனே இன்னொரு விஷயமும் சொல்ற, விவேகாசனி வேகேன மகாமோக மோக விஷத்ருமஹ பாதிதஹ க்ஷ்மாதலே திஷ்ட்யா த்விதீயைவ கைடபஹ. விவேகன் அவருடைய பாண வேகம் அது எப்படி இருக்குன்னா ஒரு அசனிமாக, அசனின்னா இடி, இடி விழுந்ததுன்னா நல்லா இருக்கிற மரமே கூட அப்படியே பத்திண்டு எரிஞ்சு போய் ஒண்ணும் இல்லாத போயிடும். அது விவேக அசனி வேகன, விவேகனுடைய அசனி ஒரு இடி மாதிரி இருந்துட்டு இருக்கிற அந்த வேகத்தினால இங்க மகாமோக விஷத்ருமஹா, மகாமோகன ஒரு விஷ மரமாக ரூபணம் பண்ற, விவேகன இடியாக பண்ற. விவேகன் என்கிற இடியினால மகாமோகன் என்கிற விஷ மரமானது பாதிதகா ஷ்மாதலே த்வித்யா தித்தீயைவ கைடபஹா, ஷ்மாதலே பாதிதகா இந்த பூமியில அப்படியே கீழே விழுந்துடுத்து, த்வித்தீயைவ கைடபஹா ரெண்டாவது கைடபன் மாதிரி, இந்த மதுகைடபாலாம் எப்படி கீழே விழுந்தாளோ, பெருமாள் மதுகைடபால ஹைகிரீவ மூர்த்தியாக இருந்து சம்ஹாரம் எப்படி பண்ணேரோ, அதே மாதிரி விவேகனாகிற ஒரு இடியினால மகாமோகனாகிற ஒரு விஷமரமானது தரையில சாயப்பட்டது, மொத்தம் அப்படியே பத்திண்டு போய் ஒண்ணும் இல்லாத போயிடுச்சு என்று சொல்ற. விவேகாசனி வேகேன மகாமோக விஷத்ருமஹா பாதிதாட்சுமாதலே திஷ்டியா த்விதீங்க இவகைடபாம். அப்போ தும்புரு பார்த்துட்டு சொல்ற, என்ன ஆச்சரியமான ஒரு விஷயம், மகாமோகன் அழிஞ்சிட்டான் அப்படின்றது தானே. ஜாகத்யத்புதமுத்படம் யததுனா வீரவ்ரதை கௌரதி விஸ்வக்ருத்தி விவேக தேவ விசீக ஸ்கந்தைரவஸ்கந்திதஹ மோஹ பிராபித மூர்ச்சனஹ முனிகண பிரத்விஷ்ட தைத்ய பிரியஹ திக்கஷ்ட ஸ்ருதி கட்டித ஸ்ருதிரசௌ புத்வா புனர்யுத்யதே. ராவண நாட்டம் இங்க நடக்கிறது. ராவணனுடைய தலைகள்லாம் ராமரால ஒவ்வொரு தலையா வீழ்த்தப்படுறது, ஒவ்வொரு அறுத்து தள்ளுற ராமர் சேதனம் பண்ற சிரசெல்லாம், அது என்ன அறுத்து மறுபடியும் துளுக்கிறது. இதுக்கு ஒரு வியாக்கியானம் என்னன்னு கேட்டா, ராவணனுக்கு இத்தனை மாதிரி இத்தனை இதுவாட்டி பெருமாளால முடியாத போயிடுச்சா, வதம் பண்ண முடியாத போயிடுச்சா, என்னத்துக்கு 100 முறை ராவணனுடைய தலைய துளிர்க்கும்படியாக பண்ணிருக்கான், அவ்வளவு பராக்கிரமசாலியா, இல்ல ராவணால முடியாதவரா என்கிற ஒரு சந்தேகம் வருது. அதுக்கு வியாக்கியானம் என்னன்னு கேட்டாக்க, ராவணனுடைய பாபம், அவன் பண்ண பாபம் கொஞ்சம் நிஜம் இல்ல, பெருங்குற்றம். சில பெருங்குற்றங்களுக்கெல்லாம் நீதி சாஸ்திரங்கள்ல ரெட்டை தூக்கு தண்டனைன்னு கொடுப்பான். 2 வாட்டி தூக்குல போட முடியுமான்னா, பிராணன் ஒரு பிராணம் தான் இருக்கிறது, 1 வாட்டி தூக்குல போட்டாச்சுன்னாக்கா அந்த பிராணம் போயிட்டு போறது, அதுக்கு ரெட்டை தூக்கு தண்டனைன்னு என்னத்துக்கு பெயர் கொடுக்கறது. இவளுக்கெல்லாம் நல்லா தெரியும், அது வந்து இந்த லா வாசிச்சவாளுக்கெல்லாம் என்ன, அவன் பண்ணின தப்பு அவ்வளவு பெரிய கொடூரமான ஒரு பாப்பம், அதுக்காக எத்தனை வாட்டி வேணா இவனுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கலான்றது. ராவணன் என்ன பண்ணிருக்கான், 100 பதிவிரதர்கள் இடத்துல அபச்சாரப்பட்டிருக்கான், அதுக்காக பெருமாள் ராவணன் ஒவ்வொரு வாட்டியும் தலையெல்லாம் முளைக்கச்சு எல்லாம் அவனுக்கு வதம் பண்ணிட்டே இருக்கு. இப்படி 100 வாட்டி தன்னுடைய வதத்தை அனுபவிக்கணும், அத்தனை தூக்கு தண்டனை மாதிரி அவனுக்கு ராவணனுக்கு ஒரு இதுதான் வந்து தண்டனை, அதுக்காக தான் பெருமாள் அப்படி பண்ணேர்னு வியாக்கியானத்துல சொல்லியிருக்க. ஜாகத்யத்புதமுட்பட்டம் எததுமா வீரவிரதை கௌரதி, இதுல ஒரு பெரிய வேடிக்கையா இருக்குது இங்க என்று சொல்றாரு. இங்க என்னன்னா, மோகன் இவ்வளவு பெரிய இடி மாதிரி, விஷவருஷத்து மேல இடி மாதிரி விழுந்த பிற்பாடும் கூட மகாமோகன் இன்னும் ஜாகிரதி, மொத்தம் பிராணனை விடாத இன்னும் இருந்துட்டு இருக்கான் அவன். இது ரொம்ப ஆச்சரியமா இருந்துட்டு இருக்கேன்னு சொல்லி சொல்றாரு. இப்போ இது தனி வாக்கியம், ஜாகத்யத்புதம் உத்பட்டம் எததுனா வீரவ்ரதை கௌரதி, இது நல்லா இருக்கு. இது என்னன்னா, இவன் இன்னும் முயற்சின்றது இன்னும் போகாது இருந்துருக்கான்றது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். இது அத்தம் இப்ப அவன் என்ன பண்றான், வீரவிரதை கவிரதி. வீரவிரதம்னாக்க பயத்தினால தோத்து போய் பின்னாடி போறதுன்றது இல்லாமல் அவனை நேர சேர்ந்து எதிர்த்து பிராணனை விட்டாலும் பரவாயில்ல, அப்ப சொர்க்கத்துக்காவது போயிடுவோம் நாம் போன்ற ஒரு எண்ணத்தோட சண்டை போடுறது இருந்துருக்க, இதுதான் வீரவிரதம்ன்றது. ஒரு வீரனாக இருந்துருக்கிறவன் தோற்று புறமுதுகிட்டு போக மாட்டான். இவன் மூச்சை அடிஞ்ச கீழே விழுந்திருக்கான். இது பெரிய அசனி இடி விழுந்த மாதிரி விழுந்ததுனால ஒரு மரமே பட்டு போயிட்ட மாதிரி ஆயிடுத்து. ஆனா துளுத்துட்டான் மறுபடியும். எததுனா வீரவிரதைகவிரதி விஸ்வகுருத்தி விவேக தேவ விசிகஸ்கந்தைஹி அவஸ்கந்திதா என்று சொல்ற. இப்ப விஸ்வகுருத்தி அதாவது பல செயல்கள் சேதனம் பண்றது, வெட்டுறது, அதை ரெண்டா பிளக்கிறது, கீழே தள்ளுறது, இப்படிப்பட்ட ஒரு பல வியாபாரங்கள். இந்த வியாபாரங்கள்னால விவேகன் ஒரு பானம் விட்டாருனாக்க அதனால என்னாகும்னாக்க மகாமோகனுடைய ஒவ்வொரு அங்கங்களும் கை வெட்டப்படுறது, கிளை வெட்டப்படுறது, இப்படி ஒவ்வொரு அங்கங்களும் வெட்டப்படுறது. அடுத்தது என்னது, பேதனம் ரெண்டும் பிளக்கிறது, பாத்தனம் கீழே விழுறது. இப்படி எல்லாமே இருந்தாலும் கூட விஸ்வகுருத்தி விவேக தேவ விசிகஸ்கந்தைஹி அவஸ்கந்திதா எப்படிப்பட்டதாக இருந்திருக்கிற விவேகனுடைய பாணங்களுடைய ஸ்கந்தைஹி வியூகி சமூகம், இந்த சமூகங்களாலே அவஸ்கந்திதா இவைகளாலே பீடிக்கப்பட்டவனாக இருந்திருக்கான் மகாமோகன். ஆகையால்தான் கீழே விழுந்தா மறுபடியும் ஏந்துகிறது, இதெல்லாம் நடக்கிறது. இப்போ மோகா பிராபித மூர்ச்சனஹா, இந்த மோகன்தான் எல்லாரையும் மூர்ச்சிக்கும்படியாக பண்றவன். அவனுக்கே ஒரு மூர்ச்சை வந்துடுத்து, இப்போ அவனாலேயே ஏந்திருக்க முடியாத ஒரு நிலை வந்துடுத்து. முனிகண பிரத்விஷ்ட தைத்திய பிரியா, முனிகண பிரத்விஷ்ட தைத்திய பிரியா, முனிகணங்கள் மகர்ஷிகளுக்கெல்லாம் விரோதியாக இருந்துருக்கான், ஆனா அசுரர்களுக்கெல்லாம் இவன் ரொம்ப இஷ்டமானவனாக இருந்துருக்கான். அப்படி இருந்திருக்கவன் ஐயோ கஷ்டம் கஷ்டம்னு சொல்லிட்டு இருக்கா எல்லாரும். ஐயோ மகாமோகன் விழுந்துட்டானே அப்படின்னு ஒரு வார்த்தை அசுரர்கள்லாம் சொல்றது, விழுந்துட்டானே ஏந்துட்டானேன்றது இன்னொரு பக்கத்துல சொல்றது, ஐயோ இவன் ஒரு வழியா விழுந்துடானேன்னு சொல்றது. இப்படிப்பட்ட சொற்களோட கூட அவன் மறுபடியும் சண்டை போடுறானே, என்ன ஆயிடுமோ தெரியலையே. இப்ப இந்த வாட்டி ஒரு கால் விவேகனை ஜெயிச்சுடுவானா என்னன்னு தும்புருக்கு ஒரு சந்தோஷம், ஒரு சந்தேகம். அப்போ தும்புரு வந்து இத கேக்குற, திக்கட்ட ஸ்ருதி கட்டித ஸ்ருதி ரசோ புத்வா புனர் யுத்தியதே, இப்படி தெரிஞ்சுண்டு மறுபடியும் சண்டை போடுறானே என்று சொல்ற. அப்போ நாரதர் சொல்ற, சஹரிட சம்பிரம முத்தரியாஜின முத்தோன்வன். நாரதர் பிரம்மச்சாரி, அவருக்கு பிரம்மச்சாரி எல்லாம் ஒரே வஸ்திரம் தான் உடுத்திக்கணும். மேல போத்துக்கிறதுக்கெல்லாம் கிருஷ்ணாஜினம் மாந்தோலாலதான் போத்துக்கணும். வஸ்திரம் உடுத்திக்கிற வஸ்திரம், கிரகஸ்தன் எப்பவுமே ஒரே வஸ்திரத்தோட ஒரு வஸ்திரத்தோட இருக்கக்கூடாது. வஸ்திரம் உத்திரையும் ரெண்டு வஸ்திரத்தோட தான் கிரகஸ்தன் இருக்கணும். பிரம்மச்சாரி எப்பவுமே ஒரு வஸ்திரத்தோட தான் இருக்கணும். அவன் போத்துக்கிறதுக்கு மாந்தோல் தான் உபயோகப்படுத்தணும்னு சாஸ்திரம். நாரதர் பிரம்மச்சாரி அவர் மேல உத்திரியமா போட்டு இருக்கிறது கிருஷ்ணாஜினம் மாந்தோல். அந்த உத்திரியத்தை எடுத்து இப்படி உதறான் அவர், வாஜின முத்தூன் வந்தன்னர், இப்படி இப்படி பறக்க விட்டுறான். என்னாச்சுன்னா ஜெயிச்சுட்டார். அகஹனி பாதிதா புனரசௌ நிஷ்பிரதிகவருத்தினா மகாமோகா சுமதி வல்லபேன சுமதி வல்லபேன விவேகேன, சுமதியினுடைய கேள்வனாக இருந்திருக்கிற விவேகேன. இங்க சுமதி சப்தம் மகாலட்சுமிய சொல்றது, மகாலட்சுமியோட சேர்ந்திருக்கிற எம்பெருமானாலே என்று ஒரு இப்படியும் ஒரு அர்த்தம் சொல்லிக்கணும். சுமதி வல்லபேன, பெருமாள் பண்ற ஒவ்வொரு காரியத்துக்கும் பின்னாடி தாயார் தான் இருந்திருக்கா, தாயாரும் பெருமாளுமாக சேர்ந்துதான் எல்லா செயல்களையும் செய்கிறார்கள் என்பது நமது சித்தாந்தம். அதனால அங்கங்க இந்த விஷயங்கள்லாம் தெரியப்படுத்துற சுவாமி தேசிகன். அகஹன் பாத்திதா மகாமோகம் கிழவுந்துட்டான், இனிமே எந்திரிக்கவே முடியாது அவனால என்று சொல்ற. புனரசவும் நிஷ்பிரதிக விரத்தினா மகாமோக சுமதி வல்லபேன அப்படின்னு மறுபடியும் ஏந்திருக்க முடியாததுன்றது இல்லாத கொடு. இத்தனை நாள் வரைக்கும் மகாமோகன் எங்கவான போகும்படியாகவன் எல்லாம் இருந்துட்டு இருக்கான். இப்ப எப்படி இருக்குன்னாக்க, விவேகன் வந்து இந்த ரீதியில் அவனுடைய செயல் எப்பவுமே தடைபடாததாக இருந்துட்டு இருக்கும். தடைபடாத செயலை உடையவனாக இருந்திருக்கிற விவேகன் அவனால மகாமோகன் வீழ்த்தப்பட்டான் என்று ஒரு பெரிய சந்தோஷம். அதுக்காக துணி எடுத்து அப்படியே அசைச்சு அசைச்சு நாரதர் சந்தோஷத்தை வெளிப்படுத்துறான். சுமதி வல்லபேன ஜிதம் காத்த யுகை தர்மை ஜிதம் சமதமாதிபி மகதாயத் விவேகேன மகாமோக பராஹத. மகாமோகன் இப்போ யுத்தத்துல தோத்து போயிட்டான். கிருதயுக தர்மம்ன்றது நிவர்த்தி தர்மம். எல்லாரும் பெருமாளை அடையணும்ன்றதுக்காக பண்ணக்கூடிய பக்தி பிரபத்தி என்கிற தர்மங்கள், இந்த நிவர்த்தி பிரவர்த்தி தர்மம் நிவர்த்தி தர்மங்கள் என்று இரண்டு விதமான தர்மங்கள் சொல்லப்படுகின்றன. அதனுடைய விஸ்தாரத்தை அடுத்த உபன்யாசத்துல சொல்றேன் நானு. இந்த நிவர்த்தி தர்மமாக இருக்கிற கிருதயுக தர்மத்தினால சமம் தமம் புலன்களை அடக்கிறது மனசை அடக்கிறது இவைகள்னால மகாமோகன் அழிக்கப்பட்டான். மகாமோகன் தோத்து போயிட்டான். விவேக மகாராஜா ஜெயிச்சுட்டார் என்று ஜெயகோஷத்தை அவர் மேல மேல இவர் சொல்லிட்டு வரே, நாரதர் சொல்லிட்டு வரே. இதுக்கு மேல இனிமேல் விவேகன் ஜெயிச்சிட்டதுனால எல்லாருக்கும் சமதமாதிகள் புலநடக்கன்றது நன்னா இருக்கும், எல்லாரும் நல்ல நிலையில இருப்பா என்பதை தெரியப்படுத்துற. ஆகையால விவேகம் கணக்கு இருந்துருத்தோம்னாக்க நம்மளால சாதிக்க முடியாதது எதுவுமே கிடையாது. அந்த விவேகம் தான் வேணும். அது பெருமாளும் தாயாருமாக இருந்துதான் அந்த விவேகத்தை நம்ம எல்லாருக்கும் கொடுக்கணும். அந்த விவேகத்தை கொண்டு நம்மளுக்கு இத்தனை நாள் இருக்கிற மோகத்தை இல்லாததாக ஆக்கணும்னு தான் இங்க சுவாமி தேசிகன் நமக்கு தெரியப்படுத்துற விஷயம். நாமும் விவேகத்தோடு நடந்து கொள்ளணும்னு பிரார்த்திச்சென்று நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹா.